கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்படியாய் இந்த நாளை நமக்கு தந்த தேவன், இந்த நாளிலே அவருடைய சன்னிதானத்திலே நாம் ஒன்று கூடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆம், தேவனுடைய கிருபை மிகப்பெரியது என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய இரக்கம் மிகப்பெரியது. அந்த இரக்கத்தினாலே நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். அது மிக மிக மகத்துவமுள்ள கிருபை. அந்த கிருபையை நாம் பற்றி கொண்டால் தேவனுடைய கிருபைக்குள்ளாய் நாம் எப்பொழுதும் வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இன்று நமக்கு கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்பொழுதும் நாம் உயர்த்தி தேவனை நாம் பார்த்து கொள்ளுவோம், தேவனை ஆராதிப்போம். முதலாவதாக கூட சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். சாம்ஸ் 91:15. சங்கீதம் 91:15. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்திலே நம்முடைய தேவன் தப்புவிக்கிறவர் என்பது நமக்கு தெரியும். அநேக இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஆபத்தான நாட்களில் வியாதியோடு கூட மரணப்படுக்கையில் இருந்தபோதும் கூட இயேசுவிடத்தில் ஓடி வந்தபோது இயேசு அவர்களை கனப்படுத்தி அவர்களை தப்பு வைத்ததை பார்க்கிறோம், ஜீவன் தந்ததை பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் அதை சொல்லாமல் மாறாக இதில் ஒரு வசனம் எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் கொடுக்கிற காரியம் என்ன என்றால், நம்மோடு இருந்து நம்மை தப்புவிப்பார். நம்மோடு இருந்து, அதை தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ தேவன் தப்புவிப்பது என்பது அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதம், நம்மை காப்பாற்றுவது என்பது கர்த்தர் செய்கிற அற்புதம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற கனம் என்ன தெரியுமா, நம்மோடு இருந்து. தேவன் நம்மோடு இருப்பது தான் தேவன் நமக்கு கொடுக்கிற கனம். இந்த கனத்தை உலகம் அறியாது, மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். நாம் இதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு நமக்கு ஏன் வேண்டும் என்றால், நாம் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். இப்போ நாம் இந்த இடத்துல வருகிறோம். இந்த இடத்துல வரும் பொழுது நமக்கு ஒரு காரியம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், என்னோடு கூட என் தேவன் வருகிறார். அப்போ நாம் இங்கே எப்படி நடப்போம், இங்கே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்போம். சரி, நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், ரட்சிக்கப்படாத மக்கள் வீட்டுக்கு போகிறோம். போகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, நாம் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், என் தேவனும், நான் மட்டும் போகையில் என்னுடைய தேவனும் என்னோடு கூட வருகிறார். அப்போ என்னுடைய தேவன் என்னோடு கூட வருகிறார் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது, நாம் அவர்களை போல நடக்காமல் தேவன் எப்படி நடப்பாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி நடப்பாரோ, அது போல நம்முடைய வாழ்வு மாறும், நம்முடைய நடைகள் மாறும். உலக மக்களை போல நாம் வாழ முடியாதபடி நம்முடைய வாழ்வு கட்டுப்பட்டு விடும். நாம் அந்த எண்ணம் மாத்திரம், நமக்கு அந்த எண்ணம் இல்லாமல் நான் மாத்திரம்தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று நான் நினைத்தால் நான் எப்படியும் நடப்பேன், எதையும் செய்வேன். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற கனம் என்ன தெரியுமா, அவனோடு இருந்து. தேவன் நம்மோடு இருந்து நம்மை கனப்படுத்துகிறார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை ஏன் நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை இருக்குதே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை எதுவுமே ஏதோ ஒரு உலக ஓட்டத்தின்படி எல்லாரும் ஓடுகிறதின்படி நாமும் ஓடுகிறோம், எல்லாரும் வாழுகிறதின்படி நாமும் வாழுகிறோம் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. மற்றவருடைய வாழ்க்கைக்கு, தேவனை அறியாத, தேவனை பெற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன தெரியுமா, மரணம். அந்த அவருடைய ஓட்டம் எல்லாம் மரணத்தை நோக்கி தான் இருக்குது. அவர்கள் எதை சம்பாதித்தாலும், என்ன செய்தாலும், எதை பெற்றுக்கொண்டாலும் கடைசியில் அவர்களுக்குடைய முடிவு என்ன, தேவனை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மரணம். தேவனை பெற்றுக்கொண்ட ஜனத்துக்கு ஒரு காரியம் இருக்குது, என்ன? தேவனோடு என்றென்றும் வாழக்கூடிய வாழ்க்கை. அப்ப இந்த ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது இந்த உலகத்திலும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மேப் இருக்கு, ஒரு நவிகேஷன் இருக்கு, ஒரு மேப் இருக்கு, ஒரு வழி இருக்கு, ஒரு பாதை இருக்கு. அங்கு தேவன் வழி நடத்துகிறார், மேய்ப்பனா இருக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு குடும்ப தலைவன், கணவன், மனைவி, அதுக்கடுத்தது பிள்ளைகளாக இது குடும்பமாக அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அவர்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துவார்கள். இது உலக வழக்கம். ஆனால் தேவனை அறிந்த ஜனங்களுக்கு அது அல்ல. தேவ ஜனங்களை அறிந்த ஜனங்களுக்கு என்னது? நம்முடைய ஆலோசனையும், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரும் தேவன் என்பதை அறிகிறோம். தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து என்னுடைய குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தை வழி நடத்துகிறவர் அவர். இது மற்ற மக்களுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தான் இந்த வழி இருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு சம்பவம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்திற்கும் காரணம் இருக்கு. மற்றவர்களுக்கு காரணம் தெரியுமோ தெரியாதோ, நாம் அந்த காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த நன்மை நடக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த தீமை நடக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறது? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு முறை நன்மையும் ஒரு முறை தீமையும், கரடும் மேடும் மேடும் பள்ளமும், என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி? நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் அதை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் chapter 1 முதலாம் அதிகாரம் 1 ஒருவர் வாசி. 2 கொரிந்தியர் ஒன்றிலிருந்து வாசி. போது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது நிருபத்தை கொரிந்தியருக்கு எழுதுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அங்கே எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப அவரை பற்றி அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். அந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுக்கிறார் என்றா, என்னுடைய வாழ்க்கையில் நான் சவுலாக இருந்தேன், கர்த்தர் என்னை அப்போஸ்தலனாகிய பவுலாக மாற்றினார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறுவதற்கு தேவனுடைய சித்தம் இருந்துச்சு. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும். இங்கே வேதத்தை தெளிவாய் நாம் பார்த்து கொஞ்சம் வசனங்கள் தெளிவாய் பார்த்து விடுவோம். கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு, இது கொரிந்தியருக்கு தான் எழுதுகிறார். அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறது அவர். அதுக்கு அடுத்ததான பட்டணம், அதுக்கு அடுத்ததான பட்டணத்தில் உள்ளவர்களுக்கும் சேர்ந்து அவர் எழுதுகிறார். ஆனால் கொரிந்தில், நம்முடைய ஆராய்ச்சியின்படி எபேசு கொரிந்து பெரிய பெரிய சபைகளாக இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சபை என்று சொல்லும் பொழுது மக்களுடைய எண்ணிக்கை மாத்திரமல்ல, மக்கள் மாத்திரமல்ல, அங்கே சபையாகவே இடங்களை எடுத்து அவர்கள் ஆராதித்ததை அவர் சபை என்று சொல்லுகிறார். அடுத்தது, அகாயா நாட்டில் அப்படியான சபை கிடையாது. அப்படியான கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய பெரிய ஸ்தலங்கள் அந்த அகாயா பகுதியில் இல்லை. அகாயா பகுதிக்கு எப்படி எழுதுகிறார், அகாயா நாடு எங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும். இப்போ அவர்களும் சபையார் தான். யார்? அகாயா பகுதியில் உள்ள மக்களும் சபையார் தான், கொரிந்து மக்களும் சபையார் தான். ஆனால் அவர் தெளிவாய் எழுதுகிறதை பார்க்கிறோம், கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கு. அங்கே தெளிவான அந்த இடத்தை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த இடம் பட்டணத்தில் உள்ள சபை, சபைக்கும், சபையார் அல்ல சபைக்கும், அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும். அப்போ அவர் தெளிவுபடுத்துகிறதை, ஆதி திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகள் எப்படி இருந்தது, சபைகள் இருந்ததை அவர்கள் எப்படி சபையாய் கூடி ஆராதித்தார்கள், இல்லாத இடங்களில் எப்படியாய் ஜனங்கள் வீடுகளில் ஆராதித்தார்கள், கூடி வந்து ஆராதித்தார்கள், ஆராதனை இல்லாத இடத்துல அங்கே சபையாக சொல்லப்படவில்லை, அங்கே ஆங்காங்கே மக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் இங்கே கூடி வந்து, எங்கே கூடி வந்து, கொருந்தில் கூடி வந்து அவர்கள் ஆராதித்தார்கள். ஏபேசுல பெரிய சபை, அதை சுற்றியிருந்த ஜனங்களுக்கு அங்கே ஆராதிக்க முடியாட்டி அவர்கள் எங்கே வருவார்கள், மெயின் சபைக்கு வந்து அங்கே ஆராதித்தார்கள். இங்கே அங்கே ஒழுங்குமுறை அங்கே இருந்ததை பார்க்கிறோம். பாருங்கள், எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய வாழ்த்துதலை அங்கே சொல்லிவிட்டு, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இது மிக அவசியமான ஒரு பகுதி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தும்படியாய் வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? பிதாவாகத்தான் வெளிப்படுத்தினார், அப்பா அப்படி தான் வெளிப்படுத்தினார். தேவன் என்று வெளிப்படுத்த இல்லை, தேவன் என்று கூப்பிட இல்லை. அவர் ஒரே ஒரு இடத்துல தான் தேவன் கூப்பிட்டார். எங்கே உங்களுக்கு தெரியும், கடைசியில் சிலுவையில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எப்போ ஏன் அந்த தேவன் என்ற உறவு வந்துச்சு, எப்போ அங்கே அப்பா என்ற உறவுப்பே இல்லாமல் போச்சு, ஏன் அங்கே உடைஞ்சது? அங்கே பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது, அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்ட போது, பாவியாக எண்ணப்பட்ட போது, அந்த பாவம் தேவனுக்கும் அவருக்கும் நடுவாக வந்தபோது தேவன் என்று கூப்பிட்டார். அவர் பாவம் இல்லாதவராய் பரிசுத்தராய் தேவனுடைய மகன் என்ற ஸ்தானத்தில் இருந்தபோது அப்பா என்று கூப்பிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த தேவன் யார் நமக்கு? அப்பா, நம்முடைய பிதா என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வேதம் நமக்கு கொடுக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவன். தேவனும் இரக்கங்களின் பிதாவும், அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறது. அவர் இரக்கம் உள்ள பிதா, சகலவிதமான ஆறுதலின் தேவன். அந்த தேவனுடைய தன்மையை அது சொல்லுகிறது. தேவனுடைய தன்மை எப்படி? அவர் இரக்கங்களின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, ஏன் அவர் அங்கே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் தெரியுமா? இந்த தேவனை ஆறுதலின் தேவன் என்று ஏன் சொன்னார் தெரியுமா? அதற்கு பின்னுக்கு அவர் சொல்ல போகிற முக்கியமான காரியத்தை நாம் தெளிவாய் ஆறுதலாய் மெதுவாய் இருந்து, நமக்கு டைம் இருக்கு, மெதுவாய் பார்ப்போம். ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, இதை எழுதுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்லுகிறார் தேவனால், இவர் எந்த தேவனை குறித்து பேசுகிறார்? பிதாவாகிய தேவனை குறித்து பேசுகிறார், ஆறுதலின் தேவனை குறித்து பேசுகிறார். அந்த தேவனால் எங்களுக்கு ஆறுதல் வருதான். யாருக்கு வருது? எல்லாருக்கும் இல்லை, யாருக்கு வருது? அவர் தெளிவாய் சொல்லுகிறார் தேவனால் எங்களுக்கு. யாருக்கு அருளப்பட்டது? தன்னை குறித்து அவர் பேசுகிறார். அதுக்கு மேலே யாரை குறித்து எழுதினார்? நானும் அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தியும் எழுதுகிறோம் என்று தான் எழுதினார் இல்லையா? ஆகவே தான் அவர் எங்களுக்கு, எனக்கு என்று சொல்லாமல் எங்களுக்கு என்று அவர்கள் ரெண்டு பேரையும் குறித்து நாங்கள் எழுதுகிறோம் என்று இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார் நாங்கள் என்றால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவும் அந்த இடத்துல வருகிறார்கள். அவர் சொல்லுகிறார் நாங்கள் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்ப தேவன் அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஆறுதல் தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்றும் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவளுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவளாகும்படி. அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார், தேவன் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார், ஊழியக்காரலாகிய எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார் பவுலாகிய எனக்கு, திமோத்தேவாகிய எங்களுக்கு அவர் ஆறுதலை தேவன் கொடுத்தாராம். என்னத்துக்கு கொடுத்தார் என்று சொன்னால், எந்த வகத்திலும், அதாவது எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, மற்ற மக்கள், மற்றவர்கள், நான் பார்க்கிற என்னுடைய உடன் இருக்கிற விசுவாசிகள், என்னோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர்கள் யாராவது ஏதாவது ஒரு உபத்திரவத்தில் அகப்படும் பொழுது நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. அப்படின்ற என்ன அர்த்தம்? எல்லாரும் ஆறுதல் செய்ய முடியாது, எல்லாரும் எல்லாருக்கும் ஆறுதல் செய்ய முடியாது. நாம் ஆறுதல் சொல்ல முடியும், நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு துக்கமான சம்பவத்தில் போய் ஒரு இதாக துக்கமாக இருந்தால் நம்ம ஆறுதல் சொல்லலாம். ஐயோ சரி ஓகே, என்ன செய்கிறது, இப்படி நடந்துட்டா, அப்படி நடந்துட்டா என்று நாம் என்ன செய்யலாம்? ஆறுதல் சொல்லலாம். ஆறுதல் செய்ய முடியாது. ஆறுதல் செய்கிறது தேவன் மட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த தேவன் எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஏன் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்றால், நாங்கள் அந்த ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு திராணி வேணும். திராணி என்றால் பலன் வேணும், தகுதி வேணும். எங்களுக்கு அந்த தகுதி வேணும். தகுதி இல்லாதபடி நாம் மற்றவனை என்ன செய்ய முடியாது? ஆறுதல் செய்ய முடியாது. நாம் வார்த்தைகளினால் ஆறுதல் சொல்லலாம், அவளுக்கு ஆறுதல் கிடைக்காது. அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகாது. அவர்களை நான் மாற்ற முடியாது. நான் மாற்ற வேண்டுமானால் முதலாவது அந்த மாற்றம் எனக்குள்ளே வந்திருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். அந்த பலத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். அதை பெற்று அதற்கு தகுதி உள்ளவனாய் நான் மாறின பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அதை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவளாகும்படி. அப்படி என்றால் நம்முடைய தேவன் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய மாட்டாரோ? கேள்வி பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் கேள்வி பெற வேண்டும். இந்த வசனத்தின்படி பார்த்தா தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கும் ஆறுதல் செய்தாராம். ஆனால் அவர் ஆறுதல் செய்துட்டு அவர் என்ன செய்தாராம், அந்த ஆறுதலை இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் தேவனை கொடுத்துடலாமே? தேவனே உங்களையும் அவர்களையும் மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தி விடலாமே? தேவனே அந்த ஆறுதலை உங்களுக்கு செய்திடலாமே? இன்றைக்கு நாம் அப்படி தானே நினைக்கிறோம். நான் தேவனை ஏற்றுக்கொண்டபடியினாலே, நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டபடியினாலே மற்றவர்களைப் போல தான் நாம் எல்லாரும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை, தேவன் ஒரு ஒழுங்கு முறையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். பாருங்க, அந்த ஆறுதலை அவர் நினைச்சிருந்தா இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான், அவருடைய ஆவியை பெற்ற மக்கள் தான். அப்போ கர்த்தர் என்ன செய்திருக்கலாம்? பாரபட்சம் பார்க்க தேவையில்லை. கர்த்தர் என்ன செய்திருக்கலாம்? அந்த ஆறுதலை யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, யாருக்கெல்லாம் ஆறுதல் தேவையோ, என்ற சகலவித ஆறுதலின் தேவன் என்பது அவருடைய பெயர். அப்போ அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆறுதலை கொடுத்துருக்க வேண்டும் நேரடியாக. ஆனால் ஆறுதலை கொடுக்கிறார் நேரடியாக இல்லை. அந்த ஆறுதலை இந்த அப்போஸ்தலனூடாக ஆதி திருச்சபை மக்களுக்கு, அந்த தொழில் சபை மக்களுக்கு, இந்த அப்போஸ்தலனூடாக அவர்களை வழி நடத்துகிற அவருடைய ஊழியக்காரர் ஊடாக அந்த ஆறுதலை கொடுக்கிறார். அப்ப ஆறுதல் எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து தான் வருது. ஆறுதலை கொடுக்கிறவர் தேவன் தான். ஆனால் அந்த வழி வித்தியாசம், அவர் செய்கிற முறை, அவர் நடத்துகிற முறை வித்தியாசம். பாருங்க, ஆறுதல் தேவனமாய் இருக்கிற சோத்திரம் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே நாங்கள் எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும். அப்போ எப்படி திராணி உள்ளவர்களாய் கர்த்தரங்களை மாற்றுகிறார்? கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படி திராணி உள்ளவராய் மாற்றினாரான் தெரியுமா? மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊடாக மற்றவர்கள் ஆறுதல் பட வேண்டுமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது ஆறுதல் பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது ஆறுதல் பட வேண்டுமானால் அவர் முதலாவது துக்கப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும். அவர் முதலாவது துன்பப்பட வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி எனில், திராணி உள்ளவளாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இந்த உபத்திரவங்களை எங்களுக்கு கொடுத்து, அந்த உபத்திரவில் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்யும் போது, இப்போ அந்த உபத்திரவத்தை பார்க்கிற நீங்கள் அந்த உபத்திரவத்திற்குள் கடந்து போகும்போது நாங்கள் அந்த உபத்திரவத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? பார், கர்த்தர் எனக்கு உபத்திரத்தை அனுமதித்தார், ஆனால் அதே உபத்திரம் வந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். என்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். அதை சொல்ல முடியும். பின்னுக்கு வரும்பொழுது அவர் அதை அப்படித்தான் பேசிக்கொண்டு வருவார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை அவர் சத்தியமாக இந்த சபைக்கு போதிக்கிறார். இதுதான் வழி, இப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார் என்று சத்தியமாக அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை கீழே வாசிக்கும் பொழுது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியும். எப்படியெனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களில் பெருகுகிறது போல. கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களில் இருக்கிறதுன்னு சொல்லல, எங்களில் என்ன செய்கிறதா? பெருகுகிறது, வளருகிறது. எது வளருது? கிறிஸ்துவின் பாடு எங்களில் வளருது. நாம் என்ன நினைப்போம்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறார்கள், என்ன போதிக்கப்படுகிறார்கள், எப்படி வழிநடத்தப்படுகிறார்கள்? இல்லை, கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. எதை சுமந்து கொண்டார்? எதை சுமந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து? உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டார். என்னுடைய பாவத்திற்கான தண்டனை அவர் சுமந்து கொண்டார். அதை நான் சுமக்க தேவையில்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? உலகத்தின் காரியத்தை எல்லாம் பிடிச்சு கொண்டு கிறிஸ்து எனக்காக சுமந்து கொண்டார், ஆனால் அதனால எனக்கு இந்த பாடு துன்பம் எல்லாம் வராது. நாம் தலைகளாக போயிட்டோம். நமக்கு எது வருது? நம்ம எதை பிடிச்சி வச்சிருக்கிறோம்? நாம் எதை செய்யக்கூடாதோ அதை நாம் பிடிச்சி வச்சிருக்கிறோம். நான் பாவ கட்டிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை செய்தார், அதனால நீங்க அகப்பட்டு கொண்டு நீங்க செய்வேன், அதை நான் பிடிச்சி வச்சுக்கொண்டு நான் அதுக்குள்ள வந்து கொண்டு அந்த கட்டுக்குள்ள வாழ்ந்து கர்த்தர் என்ன விடுதலை செய்தார், கர்த்தர் என்ன விடுதலை செய்தார். அப்படி அல்ல, கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலை செய்தது நம்முடைய பாவ கட்டிலிருந்து விடுதலை செய்தார். பாவத்திற்காக அவர் சிலுவை சுமந்தார், பாவத்தினுடைய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அப்போஸ்தலர்கள் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல. அப்ப நாம நினைக்க கூடாது அப்ப அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய பாடுகள், இல்லை, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு. அவர் சொல்லுகிறதை பாருங்கள். அப்ப கிறிஸ்துவின் பாடு, அவர் என்ன சொன்னார், கிறிஸ்து எங்களுக்கு பாடை கொடுத்து, தேவன் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவனுடைய பாடுகளை எங்களுக்கு கொடுத்து, அந்த பாடுகளின் ஊடாக அதுக்கு பின்னர் எங்களுக்கு ஆறுதலை கொடுத்து, அதை பார்க்கிற ஜனங்களுக்கு நாங்களும் அதை கற்றுக் கொடுக்கும்படியாக கர்த்தர் விடுதலை செய்கிறவர். சும்மா கிறிஸ்தவம் என்பது ஒரு எப்படி இருக்கக்கூடாது, குருட்டுத்தனமான விசுவாசமாய் கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவம் குருட்டுத்தனமான விசுவாசம் அல்ல, அது உண்மையான நம்பிக்கை, அது மெய்யான நம்பிக்கை. நாம் காணானதை காணாததை விசுவாசிக்கிறோம், ஆனால் அது மெய்யானது, அது மெய்யாய் நடக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் சுவிசேஷத்துக்கு அழைத்த போது அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், என்ன, என்னுடைய பாடுகளை நீங்கள் பார்த்து, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், என்னுடைய பாடுகளை நீங்களும் பாருங்க, நான் கிறிஸ்துவ நிமித்தமாய் படுகிற பாடும் அந்த பாடுகளில் கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறதுனா ஆறுதலை பாடுங்க. அப்ப நீங்களும் அந்த பாடுகளுக்குள்ள போனால் உங்களுக்கும் கர்த்தர் ஆறுதல் கொடுப்பார். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல கர்த்தர் எப்படி வச்சார், ஒரு மாதிரியா வச்சார், ஒரு மாதிரியா இல்ல, ஒரு மாதிரியாக, சபைக்கு மாதிரியாக, மந்தைக்கு மாதிரியாக வச்சார். இன்றைக்கு நீங்களும் நானும் யார் தெரியுமா, மற்றவர்களுக்கு மாதிரிகள். நம்முடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, மற்றவர்களுக்கு நாம் மாதிரிகள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், இல்லை நாம் எப்படியும் வாழலாம், இல்லை, நாம் மற்றவர்களுக்கு மாதிரிகள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் அனுமதிக்காமல் போனால், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் துக்கத்தை அனுமதிக்காமல் போனால், துன்பமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் போனால், இந்த இடத்துல துன்பத்தோடு வரக்கூடிய மக்களை நான் என்ன செய்ய முடியாது, ஆறுதல் படுத்த முடியாது. இன்றைக்கு அநேகருடைய துன்பங்களை நாம் பார்க்கிறோம், அதை சொல்லும் பொழுது இப்படியா என்று கவலைப்படக்கூடிய இருதயம் எனக்கு இருக்காது. ஏன் இருக்காது தெரியுமா, நான் அந்த துன்பத்திற்குள்ளே நான் கடந்து போனபடியினால அந்த வேதனைண்டா என்னென்னு தெரியும். பிள்ளை பெறுதலின் வேதனை யாருக்கு தெரியும், பெண்களுக்கு தான் தெரியும், பிள்ளை பெற்ற பெண்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். நமக்கு அது வேதனை என்பது மட்டும்தான் தெரியும், ஆனால் என்ன வேதனைன்ற நமக்கு தெரியாது. அது வேதனை என்று நமக்கு தெரியும், ஆனால் அது என்ன வேதனை என்று அதை அனுபவித்த இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும், அதை பெற்ற இன்னொரு பெண்ணுக்கு தான் அந்த துன்பம் தெரியும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ நிமித்தமாய் வரக்கூடிய துன்பத்திற்குள்ளாய் கடந்து போனவர்களுக்கு தான் மற்றவர்களுக்கு துன்பம் என்றால் என்ன, மற்றவர்கள் படுகிற உபத்திரவம் என்றால் என்ன, இந்த ஜனங்கள் படுகிற வேதனை என்றால் என்ன. இந்த நாட்டில் நான் வந்தபோது நான் அநேக இடத்துல ஏமாற்றப்பட்டேன், ஏமாற்றம்டா என்னென்று எனக்கு தெரியும். அநேக இடத்துல நான் அடிமையாகி நடத்தப்பட்டேன், அந்த வாழ்க்கைண்டா என்னென்னு எனக்கு தெரியும். அடிமையப்பட்ட நிலைமையில் வேலை செய்கிறேன்டா என்னென்னு எனக்கு தெரியும். அந்த வேதனைகள் என்ன என்று தெரியும். கர்த்தர் என்னை அந்த வேதனைகளுக்குள்ளாக நடத்தி அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஆண்டவரே எனக்கேன் இந்த வேதனை, எனக்கேன் இந்த துன்பம், ஆண்டவரே நான் என்ன. ஆனால் எனக்கு இப்போ தெரியும் கர்த்தர் அந்த வேதனை ஏன் கொடுத்தார், அதற்கு பின்பாய் அந்த பாதையில் வரக்கூடிய மக்களுடைய வேதனை எப்படி இருக்கும், அவருடைய மனசு எப்படி இருக்கும், அவருடைய குடும்பங்கள் எப்படி அங்கலாய்ப்பார்கள், அவருடைய மனைவி பிள்ளைகள் எப்படி தவிப்பார்கள், அவருடைய அம்மா அப்பா எவ்வளவு தவிப்பார்கள் என்பது எனக்கு நன்றாய் தெரியும். கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை அந்த துன்பத்திற்குள்ளாய் நடத்தினார், அதற்கு பின்பாய் வரக்கூடிய துன்பப்படுகிற மக்களுக்கு நான் ஆறுதலை கொடுக்கக்கூடியவனாக கர்த்தர் வச்சிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க அவர் சொல்லுகிறார், எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல. அவர் துக்கமா சொல்லல, அவர் துக்கமா சொல்லல, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அளவு அவர் பார்த்திருக்கிறார், கிறிஸ்தவத்தில் வளர வளர கிறிஸ்தவண்டை கட்டி சேர துன்பத்தினுடைய அளவும் கூடுகிறத அவர் பார்க்குறார். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்தினார், நம்ம கர்த்தரை பிடித்த போது, கர்த்தர் நம்மை தொட்ட போது, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின போது நாம் எப்படி இருந்தோம், எதெல்லாம் ஐயோ இது தொட்டால் பாவம், அது தொட்டால் பாவம், இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா. இப்போ நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக போச்சு, நம்ம என்ன செய்கிறோம், ஆ துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில், எதை செய்தாலும் கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார், என்னை இது பண்ணி விடுவார். ஆனால் இதே எண்ணம் நமக்கு தொட்ட உடனே இல்லை இல்லை, கர்த்தர் நம்மை தொடும் பொழுது, கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் நம்மேல் படும் பொழுது, அவர் சுட்டரிக்கும் பொழுது, நம்முடைய பாவத்தை அவர் சுட்டரிக்கும் போது நமக்கு குத்தி செல்லவா நம்முடைய வாழ்க்கையில், ஐயோ இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, மங்கி போய் நாமே தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடியதும், தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணக்கூடிய ஜனங்களுமாய் கிறிஸ்தவர்களே இன்றைக்கு மாறி போகிறது எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் என்பதை பாருங்கள். பாருங்கள் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள் தெரியுமா, ஆதி திருச்சபை மக்களுக்கு, எங்களுக்கு பாடுகள் பெருகுகிறது, அதே போல பாருங்கள் எப்படி சொல்லுகிறார், நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் பாடுபடுகிறது போல, எங்களுக்கு 100% வந்தால் உங்களுக்கு 80% வரும், 60% வரும்னு சொல்லிடுறேன். நாங்கள் எப்படி பாடுபடுகிறோமோ அதே போல் நீங்களும் பாடுபட வேண்டும். உங்களுக்கும் அந்த பாடு இருக்குது, கிறிஸ்துவின் நிமித்தமாய் வரக்கூடிய பாடு இருக்குது. கிறிஸ்தவர்களே ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லிடுறேன், உங்களோட வாழ்க்கையில் ரெண்டு ட்ராக் இருக்கும். ஒன்று, இந்த உலக பிரகாரமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு ட்ராக், அதில் போய்கொண்டிருப்போம், அதில் ஒரு உபத்திரவம் வரும். இரண்டாவது, கிறிஸ்தவ ஓட்டத்து நிமித்தமாய் வரக்கூடிய இன்னொரு உபத்திரவம். இந்த ரெண்டு உபத்திரவங்களையும் வித்தியாசமாக பாருங்கள். கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்தார் நம்புகிறேன். இந்த உலக பகுதியில் வரக்கூடிய இந்த இதிலேருந்து நான் வெளியில் போயிட்டேன், நான் தனியாக வாழும் வரைக்கும் நான் அந்த நிர்வாகத்துலலாம் இருந்து என்னால் அதெல்லாம் நடத்த முடியல. கடைசியாக மனைவி வந்த உடனே இந்த உலக காரியத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ இந்த மைண்டில் என்ன இருக்கும் தெரியுமா, இந்த கடவுளுடைய காரியத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி உபத்திரம் வருது, இந்த ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை சரியாக சொல்லிவிட வேண்டும், இது நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரவங்கள் வரட்டும், இது நிமித்தமாக மக்கள் என்னை தூஷணமாய் பேசட்டும், இது நிமித்தமாக மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்கட்டும் பரவாயில்லை. இங்கே வெளிநாட்டில் ஓடி வர ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆசை, இங்கே வந்தால் நல்லா வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நல்லா அமைக்க வேண்டும், இதுதானே நமக்கு ஆசை, அது இயற்கை தானே. ஆனாலும் கூட இன்றைக்கு நான் மற்ற மக்கள் மத்தியில் பேச முடியாதபடி, பழக முடியாதபடி புறக்கணிக்கப்பட்டவனாய் வாழ்ந்தால் நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு அதே நிலைமை தான். என்ன இன்றைக்கு இந்த ஜனங்கள், என்னுடைய தமிழ் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனால், என்னை மதிக்காமல் போனால், என்னை வெறுத்து ஒதுக்கினால் நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கு அதே நிலைமை தான் வரப்போகுது. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நிமித்தமாக வரமா வரட்டும், கர்த்தர் நிமித்தமாய் துன்பப்படுகிறார்களா படட்டும், என்னுடைய பிள்ளைகள் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காய் நிற்க வேண்டும், இது நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எண்ணத்தில் தான் அந்த விசுவாசிகளை பார்த்தார், அவருடைய பிள்ளைகளாய் பார்த்தார். பிள்ளைகளே நான் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபடுங்கப்பா, நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. கிறிஸ்துவ எங்களுக்கு அநேக பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், அதனுடைய அளவு என்ன ஸ்டாப் ஆகாது, அதனுடைய அளவு நேற்று 10 இன்றைக்கு 20 நாளைக்கு 30 40 அது பெருகி கொண்டே போகுது. எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவினத்தை வரக்கூடிய பாடுகள் பெருகி கொண்டே போகுது. இந்த பாடுகளினாலே கிறிஸ்து எனக்கு என்ன செய்கிறார், ஆறுதலையும் செய்கிறார். வெறும் பாடுகளை மாத்திரம் கிறிஸ்து கொடுக்கறது இல்லை, தேவன் கொடுக்கறது இல்லை, அந்த பாடுகளில் எங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இதை நீங்கள் எப்படி சரியாக புரிந்து கொள்ள முடிய முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சி பண்ணுகிறேன் பார்ப்போம். எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது, எப்படி எங்களது பாடுகள் பெருகுகிறதோ அது போல கிறிஸ்துவினால எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாடு பெருகுகிறதா ஆறுதலும் பெருகும், பலவீனம் பெருகுகிறதா கிருபையும் பெருகும், தேவனுடைய பலனும் பெருகும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் பெருகுகிறதா, துன்பம் கூட போய்கொண்டிருக்கிறதா, அதனுடைய அர்த்தம் தேவனுடைய ஆறுதலும் நமக்கு என்ன செய்யும், அதற்கு ஏற்ப அதிகமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ பேலன்ஸ் தான் வாழ்க்கை, நமக்கு அந்த பார்வை தெரியல, நமக்கு அந்த பார்வை தெரியல, நமக்கு துன்பம் வர வர ஓ இது இறங்குன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்கு நிகராக கர்த்தருடைய கிருபை வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கு நிகராக கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களோட வாழ்க்கை பேலன்ஸில் தான் இருக்குது, ஆனால் நம்முடைய பார்வை தான் அந்த பேலன்ஸை கண்டுபிடிக்க முடியல. நம்முடைய சைடில் நாம் என்ன பார்க்குறோம், இங்கே இருக்கிறோம் 100% எனக்கு இங்கே துன்பம் இருக்குன்னு பார்க்குறோம், 100% கிருபையும் இருக்குது கர்த்தருக்கு சோத்திரம். அவர் அழகாய் சொல்லுகிறார், அது நாங்கள் எங்களுக்கு ஆறுதல் பெறுகிற. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவப்படுகிறதுனாலே மற்றவர்களுக்கு சரி ஆறுதல் உண்டாகும்னு சொல்லிக் கொள்ளலாம். சரி, ஓகே, அது எப்படி ரட்சிப்புக்கு உண்டாகும்? அவர் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் படுகிற பாடினாலே, எங்களுடைய பாடுகளினாலே, எங்களுடைய எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களை பெறுகிற போல கிறிஸ்துவின் ஆறுதல்கள் பெறுகிற, அதனால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் துன்பப்பட்டாலும் உபத்திரவப்பட்டாலும் அது எப்படி எனக்கு ஆறுதல் அமைது? ஓகே, பரவாயில்ல, ஓகே, அவருடைய வாழ்க்கையை பார்க்குறோம், கர்த்தர் அவருக்கு துன்பத்தை கொடுத்தார், அதற்கு பிறகு அந்த துன்பத்தில் நன்மை செய்தார் கர்த்தர், அதை நன்மையாக மாற பண்ணினார். சரி, ஓகே, என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். நான் துன்பத்தில் கடந்து போகும்போது எனக்கு முன்பாக ஓடின மக்களை, எனக்கு முன்பாக உள்ள மக்களை நான் பார்க்கிறேன், ஓ இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், எனக்கும் நன்மை செய்வார். சரி, அது எனக்கு ஆறுதல். ஆனால் அது எப்படி எனக்கு ரட்சிப்பாக முடியும்? அது எப்படி எனக்கு ரட்சிப்பாக அமையும்? ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து அல்லவா கொடுக்குறா? நான் தான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனே, என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ரட்சிப்படைந்து விட்டேன் என்று எல்லாருக்கும் சொல்லுகிறேன். நான் சொல்லும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதி திருச்சபை மக்களை பார்த்து சொன்னார், நாங்கள் உபத்திரவப்படும் பொழுது அது உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்புமாயிருக்கிறது, நாங்கள் ஆறுதல் அடையும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஆறுதலும் ரட்சிப்புமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி அந்த ரட்சிப்பு, எப்படி சொல்லு, எப்படி அது ரட்சிப்பு என்றால், அதைத்தான் அவர் பிறகு சொல்லுகிறார், நாங்கள் அறிந்தது உங்களுக்கு ஆறுதலாக்கும் ரட்சிப்பு ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. எப்படி? நீங்களும் அந்த பாடுகளை, அதாவது எங்களுடைய பாடுகளை பார்க்குறீங்க, எங்களுக்கு பாடுகளுக்கு பின்பாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆறுதலை பார்க்குறீங்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல காரியங்களை பார்க்குறீங்க, அதே போல் உங்களோட வாழ்க்கையிலும் பாடு வரும் பொழுது, ஓகே, இந்த பாடு எனக்கு மாறும், இந்த பாடுகளை கர்த்தர் மாற்றுவார் என்று நான் ஆறுதல் அடைவேன். ஆனால் அது எப்போ ரட்சிப்பாய் மாறும் தெரியுமா? அந்த வாழ்க்கை எப்போ என்னுடைய ரட்சிப்பாய் முடியும்? ரட்சிப்பினுடைய பலன் செய்கிறதா? நீங்கள் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. அப்போ இப்போ நாம் தேவனிடத்தில் எல்லாரும் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இலவசமாய் எல்லாருக்கும் நெல் மதில் மணிகளையும் கோதுமை மணிகளையும் கத்தர் கொடுக்குறார், தாங்க வாங்கி கொள்ளுங்க. ஆனால் இந்த ரட்சிப்பிற்கு ஒரு பலன் இருக்குது. இந்த ரட்சிப்பினுடைய பலன் என்ன தெரியுமா? ரட்சிப்பண்டா என்ன? ரட்சிப்பண்டா விடுதலை பெற்ற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ரட்சகர், பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார். அப்போ விடுதலை பெற்ற வாழ்க்கை இதான் ரட்சிப்பு. ரட்சிப்பென்றால் விடுதலை பெற்ற மக்களுடைய கூட்டம், விடுதலை பெற்ற வாழ்க்கை. இந்த விடுதலை பெற்று வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பலனை கற்று வச்சிருக்கார். அது என்ன பலன்? அதுதான் அவருடைய ராஜ்யம். ஜெயம் பெறுகிறவரவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், அவன் என்னோட கூட வந்து வாசம் பண்ணுவான். இது ஆண்டவர் ரட்சிக்கப்படுவர்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ இந்த ரட்சிப்பை இலவசமாக இயேசு கிறிஸ்துவிடம் எல்லாரும் பெற்றுக்கொண்டோம், இந்த விடுதலையை எல்லாரும் பெற்றுக்கொண்டோம், இந்த விடுதலை வாழ்க்கைக்கு ஒரு பலன் இருக்குது. நீங்கள் விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அந்த விடுதலை பெற்ற வாழ்க்கை காத்து கொண்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதுதான் ரட்சிப்பின் பலனாகிய தேவனுடைய ராஜ்யம். இங்கே பவுலப்போஸ்தலன் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு பலன் செய்கிறது. அப்போ ரட்சிப்பை நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பு ஆண்டவர் இலவசம் வாங்கி வச்சுக்கொள்றது. எதை இலவசமாக கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கொள்வார். சிலர் பார்த்தீங்கன்னா தெரியும், எதை இலவசமாக கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கொள்றது. ஒரு விளையாடுவதற்காக சில விளையாட்டுப் பொருட்களை செய்கிறார்கள், அதை திடீரென்று இலவசம் என்று கொடுக்கிறார்கள். சரி, வாங்கி வச்சுக்கொள்றோம். அதை கொண்டு போய் ஷோகேஸில் நீங்கள் வச்சுருந்தா அதில் எந்த பிரயோசனம் கிடையாது. நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், எனக்கு இது இலவசமாக கிடைச்சிட்டு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அதில் எந்த பிரயோசனம்? ஆனால் அதை எடுத்து பயன்படுத்துனீங்கண்டா, அதை எடுத்து விளையாண்டிங்கண்டா, அதை எடுத்து அல்லது வேறு ஒரு பொருள் ஏதோ ஒன்று செய்திங்கண்டா, அதற்கு ஒரு பலன் இருக்குது. அது என்ன செய்யும், அது என்ன உதவி உங்களுக்கு செய்யும், என்ன காரியத்தை உங்களுக்கு செய்யும், எந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு தரும் என்றால் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை நீங்க என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விடுதலை பெற்ற வாழ்வை அனுபவிக்க கிறிஸ்தவ மக்கள் விரும்புகிறது இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு இன்பமா இருக்கு. உலக வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு? மிக இன்பமா இருக்கு. உலகம் எல்லா மாயையான இன்பத்தை காட்டி கொண்டிருக்கிறதுனால நமக்கு ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்குமோ? இந்த வாழ்க்கையில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதோ? இந்த வாழ்க்கை வாழ்ந்த கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் உலகத்தில் நமக்கு யாருமே கடைசியாக மிஞ்ச மாட்டார்களோ? கடைசியாக நம்முடைய அம்மா அப்பா கூட நமக்கு மிஞ்ச மாட்டார்களோ? இப்படி தான் நமக்கு வந்துடும். ஆனால் கர்த்தர் ரட்சிப்புக்கு ஒரு பலனை வச்சிருக்கிறார். அந்த பலன் பரலோக ராஜ்யம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உபத்திரவப்பட்டு அந்த உபத்திரவத்தை நீங்கள் சகித்தால், சகித்திரந்தா என்ன, அதை ஏற்றுக்கொள்றது. அந்த உபத்திரம் எல்லாருக்கும் வரும்போது விட்டுட்டும் ஓடலாம். நீங்கள் உபத்திரம் வேண்டாம்பா, ஐயோ எனக்கு உபத்திரம் வேண்டாம், இதை நாங்கள் செய்தால் எனக்கு உபத்திரம் வரும், விட்டுட்டும் ஓடலாம். விட்டுட்டு ஓடுறவனை பற்றி இங்கே வேதம் சொல்லல, அதை சகிக்கிறவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா யார் சகிப்பா, யார் அதை ஏற்றுக்கொள்ள, சரி ஓகே என்ன செய்யறது, பரவாயில்ல இப்படி நடந்துட்டா, சரி ஓகே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குதா, கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்காரா, சரி பரவாயில்ல. இன்றைக்கு நான் சில தேவ பிள்ளைகளாம், சில நான் திரும்பி சொல்கிறேன், சில தேவ பிள்ளைகளோடு பேசும்போது மாத்திரம்தான் இந்த வார்த்தைகளை நான் கேட்குறேன். கர்த்தர் எப்படி செய்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தம் கர்த்தர் நடத்திட்டோம். சில பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் கேட்குறேன், அதை எல்லாரிடத்துலையும் நான் கேட்க விரும்புகிறேன். அதுதான் உண்மையான தேவனுடைய மனம் திரும்புதல், தேவன் விரும்புகிற மனம் திரும்புதல். தேவன் எதை செய்தாலும் செய்யட்டும், என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினாலும் கர்த்தர் மாற்றட்டும். இதை எல்லா கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவம், இன்றைக்கு தேவனை அறியாத ஜனங்கள் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ள முடியுமே, எல்லாரும் தேவனுடைய ஓடி வர முடியுமே. ஏன் ஓடி வர முடியலை தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை நமக்கு அவனுக்கு வித்தியாசம் தெரியல. அவர்களை போல தான் நாமும் போய் பேசுகிறோம், அவர்களும் போய் பேசுகிறார்கள், நாமும் போய் பேசுகிறோம். அவளை போல தான் நாமும் கோவப்படுகிறோம், அவளை போல தான் நாமும் நடக்கிறோம், அவளை போல தான் நாமும் கொடுத்துக்கிறோம், அவளை போல தான் நாம சாப்பிடுகிறோம், அவர்கள் செய்கிறது போல தான் நாமும் செய்கிறோம். அப்போ அவளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை, ஏதோ சொல்லுகிறேன், இவளுக்கு வேற கடவுள், எங்களுக்கு வேற கடவுள், இப்படி ஜனங்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, அவர்தான் கடவுள் என்று காட்ட வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கை முக்கியத்துவமாக இருக்கு. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பட்ட பாடுகள் கிறிஸ்துவ நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகளினாலே மற்றவர்களுக்கு ரட்சிப்பு. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையினாலே மற்றவர்களுக்கு ரட்சிப்பு, உங்களுடைய வாழ்க்கையினாலே மற்றவர்களுக்கு ஆறுதல். அப்போ உங்கள் வாழ்க்கை சும்மாவா, அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஏதோ மற்றவர்களை போல நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையா, கிடையாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை சும்மா வச்சிருக்கல, கர்த்தர் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய், மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய், மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய், மற்றவர்களை தேற்றும்படியாய் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கோடு போட்டு கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை சுழிவு நெளிவுபடுத்தி கர்த்தர் நீ இப்படி போ, இங்கே வா, இப்படி நட, அப்படி நட என்று கர்த்தர் நடக்கிறார், கர்த்தர் நடத்துகிறார். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது எனக்கு மாத்திரமல்ல, நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அது ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அது சாட்சியை உண்டு பண்ண வேண்டும், மற்றவர்களையும் தேவன் அண்டை அது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று பார்க்க. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போ இவர் என்ன சொல்லல, ஏதோ ஒரு உபதேசம் என்று செய்து விட்டுட்டு போயில அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார் அவருடைய வாழ்க்கையில் உபத்திரவம், அவருடைய வாழ்க்கையில் தேவனால் ஆறுதல். இப்போ அதை பார்த்து நடக்கிற, அவரால் வழிநடத்தப்படுகிற அந்த மக்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரம் வருகிறது, அதையும் பார்க்கிறார். இப்போ அந்த மக்களுக்கும் ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறார். அப்போ கிறிஸ்தவம் என்பது என்னது, கிறிஸ்தவம் என்பது மெய்யான வாழ்க்கை, கனவு உலகம் அல்ல, கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் மெய்யான வாழ்க்கை, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை என்பதை கர்த்தருடைய வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கை சும்மா கிடையாது, ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. கர்த்தர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் ஏனோ தானோ என்று உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடாதீங்க. உங்களோட வாழ்க்கை உங்களுடையது அல்ல, பிறருக்கான வாழ்க்கை என்பதை மாத்திரம் மறந்துடாதீங்க. பாடுகடுகிற போல எங்களோடு ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து, அவர் தெளிவாய் சொல்லுகிறார். உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிற அவருக்கு, அந்த ஆதி திருச்சபை மக்களை குறித்து, குரல் சபை மக்களை குறித்து அவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை, இந்த மக்கள் எவ்வளவுதான் துன்பத்துக்குள்ள போனாலும் இடறி போக மாட்டார்கள், எவ்வளவுதான் இந்த மக்கள் துன்பத்துக்குள்ள சாத்தான் போட்டு வறுத்து எடுத்தாலும் இவர்கள் இடறி போக மாட்டார்கள், செய்கிறதெல்லாம் செய், சாத்தானே நீ என்னதான் இந்த பிள்ளைகளை போட்டு வறுத்தெடுத்தாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கடைசி வரைக்கும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டார்கள், விசுவாசத்தை வாழ்ந்து காட்டினார்கள். உபத்திரவம் என்றது என்னது, உபத்திரவம் என்பது கற்பனை அல்ல, உபத்திரவம் என்றது இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை, உபத்திரவம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை. உலகத்தை உபத்திரவத்தை நீங்கள் ஜெயித்து வாழ வேண்டும். அவர் ஒரு காரியத்தை இவ்வளோத்தையும் சொல்லிட்டு, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. முதல் ஒரு காரியத்தை உபதேசம் பண்றார். இப்படி உபத்திரவம் கத்து கொடுத்தார், அந்த உபத்திரவத்தினால எங்களுக்கு ஆறுதலை கொடுத்தார், அதே போல உங்களுக்கும் உபத்திரத்தை கொடுத்தார், அந்த உபத்திரத்தில் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார், எங்களுக்கே அதை செய்தாரண்டா, அதை பார்த்து நீங்களும் நடக்கும்படியா கர்த்தர் அதை செய்தார் என்று சொல்லிவிட்டு, எந்த உபத்திரவத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்தார் அதை இந்த மக்களுக்கு தெரியல, அதை சொல்றேன். ஆசியாவில் எங்களுக்கு நடந்ததை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறேன், தெளிவாய் பாருங்கள். நம் எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார், நம்ம எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். இப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே, தேவனால் தொடப்பட்ட உடனே, அவர் 3 வருடம் போய் அரபி தேசத்தில் இருந்து வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய ரகசியங்களையும் உபதேசங்களையும் கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களையும் கற்றுக்கொண்டு அவர் வந்து இந்த உலகத்தில் என்ன செய்கிறார், இந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவரை போல தேவனுடைய ரகசியத்தை பெற்ற வேற யாரையும் அவருக்கு ஒப்பாக நீங்கள் காட்ட முடியாது, உலக மனிதர்களில் அவருக்கு ஒப்பாக நீங்க காட்டவே முடியாது. அந்த அளவிற்கு பெற்ற, அந்த அளவிற்கு தேவனுடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் வழி நடத்தப்படக்கூடிய, தேவனுடைய ஆவியில் நிறைந்து இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அதுக்கு பிறகுதான் தூதன் அனுப்பி, தூதன் போய் இல்லை இல்லை, நீ அங்க ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், அதனால இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, மறிக்க போகிறதில்ல. இந்த ஆவியானவர் எல்லா ஆழங்களையும் எல்லா ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்த அந்த ஆவியானவர் அந்த கப்பலில் அந்த துன்பப்படும் பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடனே பேசியிருக்கலாமே, உடனேயே பேசியிருக்கலாமே, ஆவியானவர் உடனே சொல்லியிருக்கலாமே, இது அவிவிசுவாசம், இப்படி விசுவாசிக்காத உனக்கு மரணம் இல்லை. ஏன் ஒரு தூதனை அனுப்பி சொல்ல வேண்டும்? ஆவியானவர் இல்லையோ, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் ஆவி இல்லையோ, ஆவியானவர் இல்லையோ, சகல சத்தியங்களையும் அறிவிக்கிற ஆவியானவர் அங்கே இல்லையா? ஆனால் கர்த்தர் சில நேரங்களில் சில விஷயங்களை மறைப்பார். கர்த்தர் ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், சில நேரங்களில் பேச மாட்டார். நாம் நினைக்கிறோம் எல்லா நேரத்திலும் என்னோட ஆவியானவர் பேசுவார், கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சில இடத்துல அமைதியாக இருப்பார், சொல்லவே மாட்டார். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லை ஆவியானவர் எனக்கு கூட பேசுகிறார், கிடையாது. எல்லாருக்குள்ளும் 24 மணித்தாலும் ஆவியானவர் பேசுகிறது கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் அவ்வளவு துன்பத்துக்குள்ளே போன போது கடைசியாக எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு சொன்னார்கள், எல்லாத்தையும் போட்டு கப்பலை லகுவாக்கினார்கள், எல்லாம் செய்து பார்த்தார்கள், கடைசியாக அங்கே சொல்லல. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், அவருடைய மனநிலை என்னென்று சொல்லுகிறார். அவர் சொன்ன சொல்லுகிறத பாருங்கள், எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். தேவ ஜனங்களே, கவனமாக இருக்க வேண்டும். நமக்குள்ள ஆவியானவரை பெற்றுவிட்டோம் என்று நாம் அகந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் பல மாறி பேசுவார், கர்த்தர் பல மாறி பேசுவார், பலரை கொண்டு பேசுவார், தேவ தூதனை அனுப்பி பேசுவார், மக்களை கொண்டு பேசுவார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து கச்சையை கட்டி கொண்டு, இதை உடையவனுக்கு அங்கே கட்டுகள் உண்டாயிருக்கும். ஏன், அது ஆவியானவரே சொல்லியிருக்கலாமே. அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆவியானவர் பேசியிருக்கலாமே, பேச மாட்டார், பேச மாட்டார். தேவன் எல்லா இடத்திலும் அதை செய்கிறவர் அல்ல என்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் அதை செய்கிறவர் அல்ல, கர்த்தர் அதை பேசுகிறவர் அல்ல. நாம் சரியாய் பார்க்க வேண்டும். கர்த்தர் சில இடங்களில் சில முறைகளை வச்சிருப்பார், சில காரியங்களை சில ஆர்டர்ஸை வச்சிருப்பார், அதன்படி தான் ஆண்டவர் என்ன செய்வார், நடத்துவார். அதனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை கைவிட்டுட்டாரா? இல்லை, கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் கைவிடவில்லை என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் கைவிடவில்லை. அதற்கு பிறகுதான் அவர் இன்னும் அதிகமாக எழும்பி பிரகாசித்தார், இன்னும் காரியங்களை செய்தார், இன்னும் எல்லாவற்றையும் அவர் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்போ அவர் சொல்லுகிறார், அன்றைக்கு என்னை தப்பு வச்சான், அந்த மரணத்தில் இருந்து மரண தருவாய். ஆனால் அதனுடைய காரியம் என்ன, நடந்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 27:20 Acts 20 to 25. அநேக நாளாய் நான் வாசிக்கிறேன், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. அவர் ஆரம்பத்திலேயே எச்சரித்தார், காலம் காலநிலை சரியில்லை, இப்போ வேண்டாம் என்று. ஆனால் அங்கே கைதிகள் கடத்தப்பட வேண்டும் என்றபடியினாலே, அங்கே அரசாங்க உத்தரவு இருந்தபடியினாலே அவர்கள் அரசாங்க உத்தரவை அவர்கள் செய்தார்கள். பாருங்கள், ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். வாழ்க்கையை பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் துன்பம், பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் துன்பம். ஆனால் இந்த துன்பத்தில் மற்றவர்களும் அந்த கப்பலில் தான் இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேவனுடைய திட்டத்தின்படி மற்ற எல்லாரும் அந்த கப்பல் சேதத்தில் மரிக்க வேண்டியவர்கள். தேவனுடைய திட்டத்தின்படி அந்த நாளில் வந்த அந்த கப்பல் உடைய வேண்டும், அந்த கப்பலில் இருந்த 200 பேரும் என்ன செய்திருக்க வேண்டும், மறித்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் நிமித்தமாக, ஆண்டவர் சொல்கிறார், பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஒருவரும் மறிப்பதில்லை, உனக்கு உன் நிமித்தமாக, நீ இங்கே இருக்கிறதுனால ஒருவரும் மறிக்க. அப்போ உங்களோட வாழ்க்கை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய வாழ்வு என்ன? நம்முடைய வாழ்வு என்பது தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், நம்மை சுற்றி 200 பேர் உலக மக்கள் இருக்கிறார்கள், நான் ஒருவன் தான் தேவனுடைய பிள்ளை, என்னை சுற்றி 200 பேர் உலக மக்கள், நான் ஒருவன் தான் தேவனுடைய பிள்ளை, அங்கே தான் பலம் இருக்குது, நான் ஒருவன் தானே என்று நாம் நினைக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் கடைசியாக தான் நினச்சா அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்க போதோ, சூழ்நிலை எப்படி இருக்குது, காற்று புயல் எல்லாம் அடித்து கப்பல் உடைய போடும், எல்லாம் உடைய போதும், கடைசியில் உடைஞ்சு தான் போச்சுன்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதே சூழ்நிலையில் எல்லாருக்கும் எப்படியோ அதுதான் எனக்கும், எல்லாருக்கும் எப்படியோ அதுதான் எனக்கும் என்று நாம் நினைச்சோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, இல்லை இல்லை, எல்லாருக்கும் எப்படியோ அது உனக்கு இல்லை, உனக்கு எப்படியோ அதுதான் எல்லாருக்கும். ஏன்டா, நீ தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவன், நீ தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற பிள்ளை, நீ தேவனுடைய திட்டத்தில் இருந்தால் உனக்கு என்ன செய்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் உலகமே செயல்படும். ஆண்டவருடைய திட்டத்தை பாருங்கள், ஆண்டவருடைய அதிசயத்தை பாருங்கள், தேவனுடைய திட்டத்தினுடைய செயலை பாருங்கள், எவ்வளவு மேன்மை உள்ளது என்று பாருங்கள், எவ்வளவு மேன்மை உள்ளது. நாம் நினைக்கிறோம், நான் தனியாக, பவுல் அப்போஸ்தலர் அன்றைக்கு தனியாக தன்னந்தனியாக நின்றார், மற்ற எல்லாரும் உலக மக்கள், மற்ற எல்லாரும் உலக மக்கள், அதை விட பெரிய அதிகாரிகள், அவருக்கு மேல், பவுலுக்கு மேல் அதிகாரம் உள்ள மக்கள், பவுலை கொன்று போடக்கூட அதிகாரம் உள்ள மக்கள் அங்கே இருந்தார்கள். கடைசியாக நீங்கள் பார்க்கலாம், தப்புறதுக்கு முன்பாக பவுலை கொல்ல மனதாக இருந்தார்கள் என்று அங்கே வேதம் சொல்லும். ஆனால் ஒரு அதிகாரி மாத்திரம் என்ன செய்தார், பவுலை தப்புவிக்க மனது கொண்டு, ஏன்டா அவருக்கு தெரியும் பவுல் சொன்ன செய்ததை ஒவ்வொன்றையும் நாம் செய்த போது நம்முடைய உன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டுச்சு, அவர் சொன்னபடி நாம் செய்த போது ஜீவன் பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே தேவன் அவனோடு கூட இருக்கிறார், தேவன் அந்த ஆபத்தில் பவுலோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த அதிகாரி பார்த்துட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு தெரிஞ்சிட்டு தேவன் இங்கே நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் இந்த பவுலோடு கூட இருக்கார். இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா, இதுதான் தேவனுடைய கனம், இதுதான் தேவன் கொடுக்குற கனம். சங்கீதத்தில் நாங்கள் வாசமே, காபத்திலே தே நான் அவனோடு இருந்து அவனை விடுவிப்பேன், தேவன் நம்மோடு இருந்து நம்மை விடுவிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவன் பவுலோடு இருந்து பவுலை விடுவித்தது மாத்திரமல்ல, அவனுக்காக அவனோடு இருந்தவர்களையும் கர்த்தர் விடுதலை செய்தார். ஹாலேலூயா, சோத்துரை. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்கள் என்பதை மறந்து போயிடாதீங்க. மற்றவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று நீங்கள் நினைக்காதீங்க. மற்றவர்கள் போல வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்று நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை வேறு, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் வேறு. மற்ற யாரும் ராயனுக்கு முன்பாக நிற்கப்படும்படியாக கொண்டு போகப்படவில்லை, எல்லாரும் கொல்லப்படும்படியாக கொண்டு போனார்கள். எல்லாரும் கைதிகள், எல்லாரும் கொல்லப்படும்படியாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம்தான் ராஜனுக்கு முன்பாய் நிற்கும்படியாய், ரோம அரசனுக்கு முன்பாய் நிற்கும்படியாய் கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை பார்க்காதீங்க, அங்கே கப்பல் உடையுது என்று பார்க்காதீங்க, அங்கே புயல் அடிக்கிறது என்று பார்க்காதீர்கள், அங்கே எல்லாரும் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று பார்க்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்காக கர்த்தர் மற்றவருடைய வாழ்க்கையை நன்மை வைக்க, நன்மை செய்ய கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்காக மற்றவருடைய ஜீவனை காப்பாற்ற கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை உங்களோட கையில் இல்லை. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய வாழ்க்கை. ஒப்பு கொடுங்க, தேவனுக்காய் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுருங்க. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஓகே, நான் எனக்காக வாழ்ந்து விட்டேன்னா சரி போகட்டும், இனி என் தேவனுக்காய் வாழப்போகிறேன். ஏன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை குறித்து திட்டம் போட்டிருக்கிறவர் அவர், என்னுடைய வாழ்க்கையை குறித்து படம் வரைந்து வைத்திருக்கிறவர் அவர், மேப்பு போட்டிருக்கிறவர் அவர். அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, எல்லா வரைபடமும் இருக்குது. நான் நாளைக்கு எங்கே இருப்பேன், நாளன்றைக்கு எங்கே இருப்பேன், அடுத்த நாள் எங்கே இருப்பேன், அடுத்த வருஷம் எப்படி இருப்பேன் என்பதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. இது உலக மக்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது. உங்களை சுற்றி ஆயிரம் உலக மக்கள் இருக்கட்டும், ஆயிரக்கணக்கில் இருக்கட்டும், உங்களை சுற்றி எல்லாரும் எதிர்க்கிறவர்களாகவே இருக்கட்டும், நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கை தேவ திட்டத்திற்கு உட்பட்டது. நீங்கள் சும்மா இங்கே வரையில, சும்மா நடக்கையில், சும்மா போகையில், சும்மா வாழையில், எல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் எல்லாம் எல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. ஆகவே அதுக்கு ஒப்பு கொடுங்க. நாம் ஒப்பு கொடுப்போம். தவப்பண்ணி நான் ஜெபம் பண்ணி கொள்ளுகிறேன். ஒரு மனம் பண்ணுங்க. தவப்பண்ணி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நன்றியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆமாண்டவர், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னுடையது என்று நான் நினைத்து வாழ்ந்திருக்கிறேன். அநேக திட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் போட்டிருக்கிறேன்ப்பா. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் அல்லது ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி என்று வெறுமையான வாழ்க்கையாய் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, நன்மை இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தீமையாய் நடக்கிறதே என்று நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் என்னுடைய வாழ்வை அவருடைய திட்டத்தில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய பிரகாரமாய் நான் ஓட நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு எது விருப்பமோ அப்படி நான் ஓட வேண்டும், எனக்கு எது விருப்பமோ நான் அப்படி நடக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து தம்முடைய வழிநடத்தலுக்குள்ளாய் என்னை நடத்துகிறார். ஆண்டவரே, இதை நான் இதுவரைக்கும் அறியாதபடி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நடத்த நான் முயற்சி பண்ணியிருந்தால் தேவரீர் மன்னித்தருளும். இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீர் நடத்துகிறீர், உம்முடைய திட்டத்தின்படி நடக்கிறது. உம்முடைய திட்டத்தில் நான் இருக்கிறேன், உம்முடைய திட்டத்தில், உம்முடைய ஆண்டவரே வேலைப்பாட்டிலே நான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உணர்கிறார்களோ அவர்களுக்கு நீர் கிருபை தரும்படி ஆட்சேபம் பண்ணுகிறோம். ஆம் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்து, நீர் நடத்து, நீர் வழி நடத்து. என் தேவன் இதுவரை என்னை நடத்தினார், இனியும் நடத்துவார் என்பதை நாங்கள் உணர்கிறேன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலோடு அந்த கற்பச் சேதத்திலும் கூட நீர் அவரோடு கூட இருந்து அந்த ஆபத்திலே அவரோடு இருந்து ஆண்டவரே அவரை நீர் காப்பாற்றினீர். அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் போனது, மரணம்தான் என்கின்ற நம்பிக்கை அவருக்கே உண்டாயிற்று. அப்படி இருந்த நிலையில் கூட ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை அந்த இடத்துல வச்சு தான் நீ சொன்னீரப்பா. அதுக்கு வரைக்கும் சொல்லல, அது வரைக்கும் உடைய திட்டத்தை நீர் சொல்லவில்லையே. அந்த இடத்துல வச்சு அந்த திட்டத்தை சொல்லி வெளிப்படுத்தி இதுதான் பாதை என்று சொன்னபோது, இப்பொழுது நான் மறிக்க மாட்டேன், என்னுடைய திட்டம் நான் ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்று அவர் நினைத்த போது, அது போகும் வரையிலும் அவர் ஊழியம் செய்ததை ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எங்களையும் அப்பா ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் வழி நடத்தும், நீர் எங்களை காத்து கொள்ளும், இதுவரை வழி நடத்தினவர் நீர், இனியும் வழி நடத்த உம்மால் முடியும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இனியும் நாங்கள் எங்களை கைவாளாதபடி உம்ம கைவாழ கர்த்தாவே நெருக்கிட்டு வைத்தார். தொடர்ந்தும் இந்த நல்ல வார்த்தைகளை ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கிருபையாயிரும், 60-100 பலன் கொடுக்கவும் கிருபை செய்யும், தீமைகள் எல்லாவற்றையும் மாறப்பண்ணும். எல்லாவற்றையும் திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே.